శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృదయ యస్య వాగ్భూర్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే వృందావనతరం వల్లవీజనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం. శ్రీమద్ భాగవత ఉపన్యాసం ఆరంభికచ్చే இதனுடைய நோக்கத்தை பத்தி சொல்லிட்டு வந்தோம். எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய கதை, அதாவது கிருஷ்ணனுடைய லீலை எல்லாரும் எத்தனையோ முறை கேட்டதுதான், அது ஒன்றும் புதுசு இல்லை. இது பாகத்துக்கெல்லாம் மூலம் பாகவதம் தான். விஷ்ணு புராணத்திலையும் சொல்லிருக்கு, இதுல விஸ்தாரமா சொல்லிருக்கு. ஒரு 100 அத்தியாயத்துக்கு மேல கிருஷ்ணனுடைய இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு மகாத்மியத்தையே சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய மகாத்மியத்தை ஆழ்வாருடைய அருளி செயல்கள் மூலமாகவும் மற்றும் எத்தனையோ மகாகவிகளுடைய ஒரு காவியத்தினாலையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இந்த ஒரு பாகவத உபன்யாசம்னு இவ்வளவு விஸ்தாரமா பண்ணணுமான்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு, இந்த பாகவதத்தின் உபன்யாசத்தினுடைய முக்கியமான உத்தேசியம் என்னன்றத அடியன் விண்ணப்பம் செய்திருந்தேன். பாகவதத்துல வரக்கூடிய வேதாந்த விஷயங்கள், அது பல பல சன்னிவேசங்கள்ல நம்ம மனசுல அந்தந்த சன்னிவேசத்துக்கு ஏற்ப அந்த வேதாந்த விஷயங்கள்லாம் மனசுல படும்படியாக மகர்ஷி அருளி செய்திருக்கிறார். அதை அனுபவிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு என்கிற முறையில தான் நம்ம இந்த பாகவத உபன்யாசத்தையே பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் இப்ப நம்ம 3 உபன்யாசமா பார்த்துட்டு இருக்கிறது. குருக்ஷேத்திரத்துல சூரிய கிரகணத்துக்காக எல்லாரும் திரண்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறது, அதெல்லாம் அவ்வளவுதான், ஒரு சின்ன விஷயத்தான். அது எப்படி பேசிக்கிறா, யாருடைய பாவம் எப்படி இருக்கு, அதுதான் பிரதானமான விஷயம். இது எல்லாத்த காட்டிலும் அததான் இப்ப நாம ஒவ்வொரு உபன்யாசத்திலையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெண்கள் ஒருவருக்குள்ள ஒருவர் பேசிக்கும் போது எப்படி பேசிண்டா, அண்ணனும் தங்கையும் பேசச்சே அந்த பந்துன்ற முறையில எப்படி பேசுண்டா, இந்த மாதிரி சொல்லிட்டு வரச்சே அந்த பந்துன்ற முறையில புருஷலா இருந்துட்டு கண்ணன் யுதிஷ்டிரர் மாதிரி இருக்கிறவா தன்னை சேர்ந்தவர்களை பார்த்து அவர் எப்படி விசாரிச்சு என்ன பண்ண, அதே மாதிரி அந்த பிரிய அந்த சூரியோபரா காலத்துல புண்ணிய காலத்துக்காக அவ்வளவு பேர் வந்திருக்கா, மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா. இந்த மகர்ஷிகள் மொத்த பேரும் கண்ணனை சேவிக்கிறார். அப்ப கண்ணனை சேவிக்கச்சே மகர்ஷிகளை பார்த்து கண்ணன் தன்னுடைய கண்ணனுக்கு ஏற்பட்ட ஒரு பாவத்தை, நான் கெம்மையானி தீர்த்தானி நதேவாம் ருச்சலா மயாகாம் தே புனன் திருக்காலேன தர்சனாதேவ சாதவா என்று இந்த சாது தரிசனம் இருக்க, இதுதான் அது அப்படியே அந்த சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடியது. பகவத் சேவை தீர்த்த சேவை இதெல்லாம் காட்டிலும் இந்த சாது தரிசனம் விசேஷம்னு கண்ணன் தன்னுடைய திருவுள்ளத்துல பட்டதை சொல்லி சொல்றார். இப்ப நீங்க எல்லாம் சாதுக்கள், உங்களை பார்த்தது எனக்கு பாக்கியம்னு சொல்லி சொன்னார். இந்த கண்ணனுடைய வார்த்தைய கேட்ட உடனே மகர்ஷிகளுடைய நிலை எப்படி இருந்தது, நாம தானே சொல்லிட்டு போகணும், நாம சொல்லச்சே என்ன சொல்லிட்டு போகணும். இன்னைக்கு பகவத் தரிசனம் கிடைச்சது, கண்ணனுடைய தரிசனம் கிடைச்சது, இந்த கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதனால நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போயிட்டு நாம பரிசுத்தமாக ஆயிட்டோம்னு நாம சொல்லிக்க வேண்டியது போக, இந்த கண்ணன் இப்படி சொல்றாரு, இது ஆச்சரியமா இருந்திருக்கேன்னு மகர்ஷிகள் எல்லாம் சொல்றான்றத சொல்லி சொன்ன. மகர்ஷிகள் என்ன சொல்றான், எப்படி கண்ணனுடைய பெருமைய பேசுறா, அத நாம இன்றைய தினத்துல பார்க்க போறோம். அஹோ விசித்திரம் பகவத்விசேஷ்டிதம், அஹோ விசித்திரம் பகவத்விசேஷ்டிதம். பெருமாளுடைய ஒவ்வொரு செயலும் விசித்திரமாக இருந்திருக்கு, ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு. நாம இயல்பாக இந்த விசித்திரம் ஆச்சரியம் அப்படின்ற சப்தங்களுக்கு எல்லாம் அர்த்தம் என்னன்னா, இதுக்கப்புறமா இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும்னு நினைக்கிறது இருந்திருக்க, இது இயல்பாக நடக்கக்கூடியது. இயல்பான நடவுக்கு நடைமுறைக்கு மாறுபட்டதாக நம்மளால எண்ணவே முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு, அதை விசித்திரம்னு சொல்லி சொல்றோம். செஸ் விளையாடுறோம், காயின் மூவ்மெண்ட் வரப்போறது. இந்த கோடியில் முதல்ல ஒருத்தன் வந்து குதிரையை எடுத்து வெளில வச்சான்னாக்க அவனுடைய மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது சாதாரணமா நமக்கு தெரியும். சாதாரணமா எல்லாரையும் மாதிரி பான் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்காத ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான்னாக்க அவனுடைய மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி வரைச்சு இது எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டதாக யாரும் எதிர்பார்க்காத நினைச்சும் பார்க்காத ஒரு செயல ஒருத்தம் பண்ணா இது என்னடா, இது ஆச்சரியமா இருந்திருக்க, விசித்திரமா இருக்கேன்னு நம்ம சொல்லி சொல்லுவோம். அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு கர்மாக்களும் விசித்திரமானதாகவே இருக்கு. பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமுமே அதை பார்த்து சொல்லி சொல்றேன். ஏன்னா எல்லாரும் நாம எல்லாரும் நினைக்கிறது என்ன, அந்த பகவத் சேவையால நம்ம எல்லாருக்கும் ஒரு பாவன சமத்துவம் வந்தது, நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றோம். ஆனா இந்த பெருமாள் என்ன சொல்றாருன்னா, உங்க சேவையினால எனக்கு பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ற. இது என்னடா, இது ஒரே அவர்கிட்ட பத்தி ஒன்னும் நினைச்சே பார்க்க முடியலையேன்றத சொல்லி சொல்ற. ஹே விஸ்வசருஜாம் அதீஸ்வரன், லோகத்தை படைத்தவராக கருதுவது பிரம்மா முதலியவர்கள் தான் லோகத்தை படைச்சார்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அவளுக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற விஸ்வத்தான் அதீஸ்வரன். அவளை பார்த்து அந்த பெருமானை பார்த்து சொல்லச்சே, தத்துவச்சேஷ்டாவயம், நாங்கள்லாம் தத்துவத்தை தெரிந்தவர்கள், வேதாந்திகள், பிரிய வேதாந்திகள் என்றெல்லாம் எங்களுக்கு பெருமையோடு இருந்தால் இருக்கோம், நாங்க இருந்தால் இருக்கோம். ஆனா நாங்கள்லாம் கூட தொன் மாயையா விமோகிதாகனு சொல்லி சொல்ற, உன்னுடைய மாயினால, மாயன்றது உம்முடைய ஒரு சங்கல்பத்தினாலேன்னு அர்த்தம். ஆகையால உம்முடைய சங்கல்பத்தினால உம்முடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்க முடியாதவர்களாக நாங்க எல்லாரும் ஆயிட்டோம்னு சொல்லி சொல்ற. பிரம்மாவை உலகம் மொத்தத்தையும் படைத்த பிரம்மாவுக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற நீ விஸ்வசிருஜாமதீஸ்வர, அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற நீ என் மாயையா தத்துவ விதுத்தமா வயம் விமோகிதாக, உம்முடைய மாயினால நாங்கள்லாம் தத்துவவித்துக்கள்னு நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், அப்படி தத்துவவித்துக்களாக இருந்திருக்கிற எங்களையும் கூட வயம் விமோகித்தாக, நாங்களும் மோகத்தை அடைந்தவர்களாக இருந்துட்டு இருக்கோம். என்ன என்ன மோகம் வந்துட்டுன்னுயா அஹோ விசித்திரம் பகவத் விசேஷ்டிதம். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம், யாராலையும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். நீர் என்ன பண்றீர்னா, ஈஸ்வரனாக இருந்துண்டு எல்லாமே உம்முடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே நீர் தன்னை ஈசித்தவியமாக ஆளுகைக்கு உட்பட்ட, அதாவது ரெண்டு வஸ்து ஒத்தா ஆள்பவன் ஆளுகைக்கு உட்பட்டதுன்ற ஒரு ஒண்ணு. ஆள்பவனாக நீரே இருந்து நீரே ஆளுமைக்கு உட்பட்ட வஸ்துவாக உம்ம ஆக்கிக்கிற, அது எதனால எனக்கு தெரியல. எங்களை மாதிரி நாங்கெல்லாம் கர்ம நிமித்தமான இந்த சரீரத்தை உடைத்தவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா, நாங்க அழகா இல்லாத இருந்தோம்னாக்கா அழகா இருக்கணும்னு நினைச்சாக்க அந்த சரீரம் வரப்போறதா, இல்ல அழகா இருந்தோம்னாக்க இப்படி வேணும் வேற மாதிரி இருக்கணும்னு நினைச்சாக்க அப்படிப்பட்ட சரீரம் நமக்கு வரப்போறதான்னா வரப்போறது இல்ல. புண்ணியகர்மாவு பண்ணிந்தமான ததனுகுணமான சரீரம் வரப்போறது, பாபகர்மாவு பண்ணிந்தமான ததனுகுணமாக பிறர் பார்த்து நம்மளை பார்த்து அறுவறுப்பு அடையக்கூடியதான ஒரு சரீரம் நமக்கு அடைய போறது. புண்ணியகர்மாவை பண்ணிந்தமானாக்க பிறர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சரீரம் நமக்கு வரப்போறது. இப்படிதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற இந்த சன்னிவேசத்துல நீ என்ன பண்றன்னு, எங்களை மாதிரி நீயும் ஒத்தனா வந்து அவதாரம் பண்ணிருக்கிற. ஏதி சீதவியாயதி குடைகயா அஹோ விசித்திரம் பகவத்விசேஷ்டிதம். அந்த பெருமாளுடைய ஒரு சேஷ்டை இருந்துருக்கு, செயல்ன்றது விசித்திரம், யாராலையும் அறிய முடியாததாக இருந்துருக்கு. இவர் பார்த்தாருனாக்க இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒருத்தருடைய, நம்மள மாதிரி யசோதையினுடைய கட்டுக்கு அடங்கினவராக இருந்திருக்க, இது நந்தகோபர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றத கேட்கிறவரா இருந்திருக்கு, இப்படி மாடு பின்னாடி போயிட்டு இருக்கிறவரா இருக்க, கண்ணுக்குட்டி பின்னாடி போயின்றவரா இருக்க, இப்படி எல்லாம் நேர் இருக்காரு. இத நினைச்சு பார்த்தோம்னா எனக்கு ஒண்ணுமே புரியல, எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு. ூமிர்பூனாமூபிணி அஹோ விபூரித்தம் விடம்பரம். உம்முடைய சரித்தம் இருக்க அந்த மனுஷ சேஷ்டானுக்காரம், அது ஒரு விடம்பனம். என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் என்ன கேட்டேன், லோகம் மொத்தத்தையும் நீ தான் சிருஷ்டி பண்ற. அனிஹோபி, நீ சேஷ்டா ரகிதவனாக, சேஷ்ட எதுவும் இல்லாதவனாக இருந்தாலும் கூட பவான், நீ இந்த விஸ்வம் முழுக்க, இந்த வேதம், இந்த லோகம் முழுக்க ஆத்மனா சிருஜதி அவதி அத்தி, இந்த லோகம் மொத்தத்தையும் நீர் தான் சிருஷ்டி பண்றேன். நீர் உம்முடைய பிறப்பு எங்களை மாதிரி புண்ணிய பாப ரூபமான கர்ம நிமித்தமான பிறப்பு அல்ல. அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு அசைவும், எங்களை மாதிரி இருக்கவர்களுடைய ஒவ்வொருவருடைய அசைவும், அசைவு தான் இந்த சலனம்னு அர்த்தம். அதுக்கு ஒவ்வொரு செயலும் அவரவர்களுடைய கர்மாவுக்கு ஏற்ப ஏற்படுறது. புண்ணியகர்மாவில பண்ணிந்தமானக்க புண்ணியகர்மாவை செய்யறதுல மேல மேல புண்ணியகர்மாவை செய்யறதுல ஒரு பிரவருத்தி ஏற்படுறது. பாபகர்மாக்களை பண்ணிந்தமானக்க மேல மேல இந்த பாபகர்மாக்கள்லயே போகும்படியாக இருந்துட்டு இருக்கு. இதுதான் நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீ என்ன பண்றன்னா, அஜாயமானோ பகுதா விஜாயதே, பிறப்பே இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கிறவன் நீ பலவாக ஆகிற. காரணாவஸ்தை காரியாவஸ்தை என்று இரண்டு நிலைகள் உள்ளன. நம்மெல்லாம் சத்காரியவாதி, இருக்கிற வஸ்துதான் பலவாக ஆகின்றன அர்த்தம். புதுசா எந்த வஸ்துவும் உண்டாகலன்னு நம்மளுடைய சித்தாந்தம். அந்த மாதிரி வரச்சே பெருமாள் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் சூக்ஷ்மமாக தன்னுடைய திருமேனியாக கொண்டு காரணாவஸ்தையில இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு முன்ன இருந்திருக்க, அப்போ ஒரு கால விசேஷமான பிற்பாடு பெருமாள் சங்கல்பம் பண்றேன், பகுஸ்யாம் பிரஜாயேய இதி சதைச்சத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி, நான் பலவாக ஆகக்கடவேன் என்பதாக. அப்போ பெருமாள் நீர் ஒத்தரா இருந்திருக்கவரே பகுதா சிருஜதி, பலவாக சிருஷ்டி பண்றே, சிருஜதி அவதி அஸ்தி, அன்னையர் சிருஷ்டி படைத்த இந்த நாமரூப விபாகம் உம்முடைய சரீரத்துல மகாப்பிரளய காலத்துல பெயர் உருவங்கள் இதெல்லாம் இல்லாததாக இருந்த ஒரு வஸ்துக்களுக்கு அந்த பெயரு உருவம் இவைகளை எல்லாம் கொடுத்து இவையெல்லாம் உமக்கு திருமேனியாக இருக்கிறது. லோகத்துல நாம பார்க்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனி, நாம இல்லாமல் எம்பெருமானுடைய திருமேனியில ஒரு அம்சமா தான் நாம இருந்திருக்கோம். அப்படி இந்த வஸ்துக்கள் சமஸ்த வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்றேன், சிருஜதி அவதி, அந்த சிருஷ்டி பண்ண வஸ்துக்களை ரக்ஷணம் பண்றேன், ஆகையால அது சம்ஹாரமும் பண்றேன், எல்லாத்த பண்றவராகவும் ஒத்தராதான் இருந்திருக்கு என்பதாக சொல்ற. இதுல இங்க சொல்றதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, பெருமாளுடைய படைப்புன்றது லோகத்துல நாம பாக்குற வஸ்துக்களுடைய படைப்பு மாதிரி அல்ல. லோகத்துல நம்ம பாக்குற ஒரு வஸ்துக்களுடைய படைப்புல வரைச்சு ஒரு பெயர் உருவம் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு படைப்பு, கம்ப்யூட்டர்னு ஒண்ணு பண்றோம்னா கூட அதை சிருஷ்டி பண்றவன் ஒத்தன், அதுக்கு உண்டான சாதனமான வஸ்துக்கள் உபாதான காரணம் மெட்டீரியல் காசு, அப்படி இன்ஸ்ட்ருமெண்டல் காசு மெட்டீரியல் காசு எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இதெல்லாம் வேற வேறையா தான் இருக்கு. நிமித்த காரணம் வேறையா இருக்கு, உபாதான காரணம் வேறையா தான் இருந்துருக்கு. ஆனா ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில அது கிடையாது. நிமித்த காரணமாகவும் அவன் தான் இருந்துருக்கான், உபாதான காரணமாகவும் அவன் தான் இருந்துருக்கான். உபாதான காரணமாக இருக்கிறது என்ன கேட்டேன், இந்தந்த வஸ்துக்களாக ஆறதும் அவரே தான், நிமித்த காரணமாக இருக்கிறவரும் அவர் தான் சொல்ற. இதுக்கு திருஷ்டாந்தம் ஒரு தங்க கட்டி எடுத்துட்டோம்னாக்க, அந்த தங்க கட்டியினால பல வஸ்துக்கள் மோதிரம் ஆபரணங்கள்ல வரைச்சு பல ஆபரணங்கள் மோதிரம் இதெல்லாம் எல்லாத்தையும் நாம போட்டுக்கிறோம் பண்றோம். இப்ப இத்தனை வஸ்துக்களுக்கும் உபாதான காரணமாக இருக்கிறது, இத்தனை வஸ்துக்களுடைய படைப்புக்கு உபாதான காரணமாக மெட்டீரியல் காசாக இருக்கிறது தங்கம், நிமித்த காரணம் அந்த பொற்கொல்ல. அந்த மாதிரி ஈஸ்வரன் தான் உபாதான காரணமாகவும் இருந்துட்டு நிமித்த காரணமாகவும் இருந்துருக்கான். சதைவத்துவம் ஏதம் கிராந்தி ஏகமேவா அத்விதீயம், அத்விதீயம்னு சொல்றதுனால இத அதிஷ்டானம் பண்றதுக்கு இன்னொருத்தர் கிடையாதுன்னு, பெருமாள் அதிஷ்டானம் பண்றதுக்கு இன்னொருத்தர் இல்லாமல் தானே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருந்துருக்காருன்னு அர்த்தம் இருக்கு. அந்த உபாதான காரணம்னு சொல்லச்சே லோகம் முழுக்க அதுக்குதான் இந்த திருஷ்டாந்தம், மண்ணு திருஷ்டாந்தம் தங்கம் திருஷ்டாந்தம் எல்லாம் சொல்லி உபனிஷத்து நம்மள நமக்கு சொல்றது. ஆகையால இவர் ஏக்க ஒத்தராகவே இருந்துட்டு லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றேன், ரட்சிக்கிறேன், அதுல சம்ஹாரம் பண்றேன். அப்படி சம்ஹாரம் பண்ணா கூட இவர் உபாதான காரணமாக இருந்தாலும் கூட லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய தோஷம் இவரிடத்துல கிடது. பௌமைரிணி அஹோ விபூம்மச்சரிதம் விபூம்மச்சரிதம் விடம்பனம், ஒரே மண்ணாலான பல பதார்த்தங்கள் உள்ளன, அந்த பதார்த்தங்கள் எல்லாமே வஸ்துக்கள் எல்லாமே மண்ணால் ஆனவையாக இருக்கின்றன. பௌமைரிஹி பூமிஹி பௌநாமரூபிணி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இதே மண்ணாலான பதார்த்தம் தான் இதுக்கு குடம்னு பேரு, இதுக்கு சொம்புன்னு பேரு, இதுக்கு சராவம்னு பேரு, இதுக்கு கபாலம்னு பேரு, இதுக்கு பூந்தொட்டின்னு பேரு, இதுக்கு வடக்குன்னு பேரு, மடக்குன்னு பேரு, இப்படி எல்லாம் பகுநாமரூபிணி பல நாமரூபங்களை அடைவதாக இருக்கு. அந்த மாதிரி ஈஸ்வரன் நீ ஒருவனாகவே இருந்து கொண்டு நீ உம்முடைய சங்கல்பத்தினால பகுஸ்யாம் பிரஜாயேயன்னு சொல்லச்சே உம்முடைய விசேஷனமாக இருந்திருக்கிற சேத்தனா சேத்தனங்களுக்கு பல உருவங்களையும் பெயர்களையும் கொடுத்து பலவாக ஆகின்ற. ஆகையால நீர் எல்லாத்துக்கும் அந்த இதுவா இருக்கக்கூடியது நீர் ஒத்தர் தான்றதுனால உபாதான காரணமாகவும் நீர் தான் இருக்கு, நிமித்த காரணமாகவும் நீர் நின்று சொல்ற. அதாபி காலே ஸ்வஜனாபிகுப்தயே విభర్షితత్వం ఖలు నిగ్రహాయ స్వలీలయా వేద పదార్థం వేదపథం సనాతనం వర్ణాశ్రమాత్మా పురుష పరో భవాన్. உடனே எங்க பெருமாள் கேட்கிறேராம், கண்ணனை பார்த்து இப்படி சோத்திரம் பார்த்து எல்லாம் சோத்திரம் பண்ண உடனே பெருமாள் கேட்கிறேராம், நம்ம நானும் உன்ன மாதிரிதானே இருந்துட்டு இருக்கேன், உங்களை மாதிரிதான் உத்தரா நான் இருந்துட்டு இருக்கேன், நான் என்ன விசுவசிச்சா மதீஸ்வரகான பிரம்மாவுக்கும் ஈஸ்வரன் என்ன பார்த்து நீ சொல்றிய, நான் நினைச்சிட்டு இருக்கேன் வசுதேவருடைய பிள்ளைதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், வசுதேவருடைய பிள்ளைதானே, இப்போ சர்வேஸ்வரனா இருந்தான்னாக்கா அவன் போய் மனுஷனா ஆவானான்னு, நான் மனுஷன்தான்பா என்ன பெருமான் சொல்றேனா கண்ணன் சொல்றேனா, அதுக்கு மகர்ஷிகள் சொல்றானா, அதாபி காலே ஸ்வஜனாபிகுப்தயே விபர்ஷிதத்வம் கலு நிக்ரஹாயச. அப்பா நீ சர்வேஸ்வரன் தான், நீ வசுதேவருடைய பிள்ளையும் நீதான், அது உங்களுக்கு தெரியாதுதான், எங்க வாயால இத சொல்லணும்னு நீ கேள் நினைக்க ஆசைப்படுற, கேட்கணும்னு சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுற, அதான் நான் சொல்றேன் நானு, எந்தெந்த மகர்ஷிகள்லாம் சொல்றாளாம். அப்பா எஜபி சர்வேஸ்வரா ததாபி உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் ரட்சிப்பதற்காக பரித்ராணாய சாதுனாம் கலானாம் துஷ்கிருதானாம் நிகிரகாயிட்ட விநாசாயிட்ட துஷ்கிருதாம் பாபம் பண்ணினவாளெல்லாம் அவளெல்லாம் அவளை சிக்ஷிப்பதற்காகவும் விபரிஷிதத்வம் கலு நிக்ரஹாய ஸ்வலீலயா வேதபதம் சனாதம் வர்ணாஸ்ரமாத்மா புருஷ பரோ பவானு. அதுக்காக நீர் இப்படி அவதாரம் எடுக்கிறேன் சுத்தத்துவம், இந்த அவதார தசையிலையும் எங்க சரீரம் மாறி இல்லை, உம்முடைய சரீரம் சுத்ததத்துவமயமான சரீரம், ஆகையால சுத்தமயமான இந்த சரீரத்தை விபர்ஷி தரிக்கிறேன், ஆகையால உம்முடைய லீலோபகரணமாக இருக்கிற லீலாரூபத்தினால ஒரு அனுஷ்டானத்தினால சனாதனம் வேதபதஞ்ச விபர்ஷி, சனாதனமாக இருக்கக்கூடிய வேத மார்க்கத்தையும் விபர்ஷி, அதையும் தரிக்கிறேர் தட்சி சென்றிருக்கேர் கதம் போதாம். நீ பிரகிருதி புருஷங்க பிரகிருதி அதாவது அச்சேதனத்தை காட்டிலையும் சேதனத்தை காட்டிலையும் வேறுபட்டவராக இருந்திருக்கிறவர் நீ புருஷாபி, நீ வர்ணாசிரமாத்மா, இந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுருக்கிறது யார், யாருக்கு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கணும்னா ஜீவன் தான் அனுஷ்டிக்கணும், பெருமாள் கண்ணன் அவர் அனுஷ்டிக்கிறார், அவர் சந்தியாவந்தனம் பண்ற கௌசல்யா சுப்பிரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாப்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். விஸ்வாமித்திரர் எழுப்பிச்சே பா கௌசல்யா சுப்பிரஜாராமன்னு எழுப்பிச்சே என்ன சொல்லணும், அப்பா ராட்சதாள்லாம் வந்துருவாப்பா, நீ கத்திரி தர்மமா இருந்திருக்கிற ராட்சதாள்லாம் வதம் பண்ணலாம், நாடி அடிச்சு வா, ஏந்திரு தாடகம் எல்லாம் காத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் போலாம், அப்படித்தானே எழுப்பணும், அப்படி எழுப்பல, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரகாந்தூர்லாம் கர்த்தவியம் தெய்வமான் நீக்கம்னு, பா சூரியோதயம் ஞாபகம் போறதுவா, ஏந்திர சந்தியாவனம் எல்லாம் பண்ணணும், நீ ஏந்திரன்னு சொல்லி எழுப்புறேன் விசாமித்திர. இதுலேருந்தே தெரிகிறது பெருமாள் அவதார காலத்திலையும் அந்தந்த ஆசிரம தர்மத்தை அவர் சம்பூர்ணமா அனுஷ்டானம் பண்ணிந்து, இப்ப அந்த ஆசிரம தர்மத்தை தான் அனுஷ்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் அவதாரம் பண்ணி அனுஷ்டிக்காத போயிட்டேருனாக்க அவருக்கு தோஷம் இல்ல, அவரே பண்ணல, அந்த மாதிரி நம்மளும் பண்ணாது போயிட்டு தப்பு இல்லைன்னுட்டு நம்மளாம் ஏற்றியது ஆச்சாரத்தை சிரேஷ்டான்னு பெரியவாள்லாம் இருக்கிறவா எதை அனுஷ்டிக்கிறாளோ அதுதான் நம்மளும் பின்பற்றணும்ன்றதுனால இது அவரே பண்ணல அகல் நம்ம பண்ண மாட்டோம்னு போயிடலாம் இல்லையோ, அந்த மாதிரி இல்லாதபடி இருக்கிறதுக்காக வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு சனாதனமான ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீர் அவதாரம் பண்ணு. பிரம்மதே ஹிருதயம் சுத்தம் தப ஸ்வாத்யாய சம்யமை யத்ரோபலப்தம் சத்யக்தம் அவ்யக்தம் ச ததஃபரம். ஆகையால நான் சொல்றேன் வேதபதம் விபர்ஷி, வேத மார்க்கத்தை நீர் தரிச்சென்று இருக்கிறதுனால இதுல என்ன அப்படின்னா, பிராமணான் உண்மை எல்லாருமே என்ன மாதிரி மகர்ஷிகள்லாம் பிராமணாள் மொத்த பேரும் கொண்டாடுறான், உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தமானதாக இருந்திருக்கு, பிரம விப்ரலம்பாதிகள் இல்லாதவை, பிரமம் அதாவது இப்படியோ அப்படியோன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல, வேற வேற இத வேற விதமா தெரிஞ்சுக்கிறது. கண்ணன் இந்த கீதோபதேசம் பண்ணினேர்னாக்க அந்த கீதைய பிரமாணமா நாம எடுத்துக்கிறோம். ஏன் பிரமாணமா எடுத்துக்கிறோம்னா, அது பெருமாளை அருளை செய்தது அவருக்கு பிரமம் ஏற்படும், அறியாமைன்றது எப்பவும் ஏற்படாது, பிரமமும் ஏற்படாது அவருக்கு. சொன்னதை விபரீதமாகவும் அவர் புரிஞ்சுக்க மாட்டார், விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் சங்கையே இல்லாததாக இருக்கிறதுனாலதான் அந்த கண்ணன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம பிரமாணமா எடுத்துக்கிறோம். எத்ரோபலப்தம் சத்யக்தம் அவ்யக்தஞ்ச தத்பரம். இந்த வேதத்தினால பரமார்த்தமாக அறியப்பட்ட அந்த காரியம் காரணம் எல்லாமே யதாந்தவகம், உம்முடைய வாக்கினாலே அறியப்படுவதாக இருக்கிறபடினால இந்த வேத மார்க்கத்தை ரட்சணம் பண்ணுவதற்காகவும் வேதாந்த வீச்சிய சோதனம் பண்றதற்காகவும் நீ அவதாரம் பண்ணிருக்க. தஸ்மாத் பிரம்மகுலம் ஸ்தானம் சாஸ்திர யோனயன் மகாத்மனஹாம் ததா ஜயசி தத்தாம தத்பிரம்மண்யாக்ரணீர் பவானே அத்யனோ ஜன்மசாஃபல்யம் வித்யாயா தபசோ த்ருஷோ த்வயா சங்கம்ய சத்கத்யா யதேதத் சயசாம் பரம். நிறுவனம் சொல்லிக்கோன்னு தீர்த்தானே நதேவா மிருச்சில்லாமையாக தேவனம் திருக்காலேன தசனா தேவ சாதவான்னு எங்களை என்னமோ பிரமாதமா நினைச்சிட்டு நிர்வாணம் நினைச்சுக்கோம். ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா அப்படின்னு மாறுதிகள்லாம் சொல்ற. அத்யனோ ஜென்மசாஃபல்யம், எங்களுடைய பிறப்புக்கு சாஃபல்யம் இன்னைக்குதான் கிடைக்கும். அத்யனோ ஜென்மசாஃபல்யம் வித்யாயா தபசோ திருஷோகோன்னு பிறப்புக்கு மாத்திர சாஃபல்யம் இல்ல, இத்தனை நாள் இந்த குருகுல வாசம் பண்ணி மகர்ஷிகள் இடத்துல நாங்க பண்ணின அத்தியனத்துக்கு, நாங்க பண்ணின வேதாந்தத்துக்கு, அது பண்ணின வேதாந்தாத்தியனத்துக்கு, அது எல்லாத்துக்கும் சபலம் எல்லாமே இன்னைக்கு உம்ம சேவிக்கிறதுனாலதான் அது எல்லாமே சபலமாச்சு. ரெண்டு தபசனா திருஷோகோ, தபசு எத்தனை நாள் காயக்லேசம் பண்ணி நான் வந்து உம்முடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு எவ்வளவு நாள் தபஸ் பண்ணிருக்கோம், அந்த தபஸு முழுக்கைக்கும் பலம் இன்னைக்குதான் கிடைச்சு. திருஷோகம் கண் பெற்ற பயனை பெறுகிறோம். தபஸ்ல பார்த்தோம்னா கூட மானச பிரத்யட்சம் தான் வரும், கண்ணனால சேவிக்க முடியாது. இந்த கண்ணு சக்கால மனுஜ நயன விஷயதாங்கதான்னு இதுல சொல்ற கீதா பாஷ்யம் அவதாரிக்கையில பாஷ்யக்காரர் சொல்ற, இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கும் ராமாவதாரத்துக்கும் ஏற்கும் சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதா. மகர்ஷிகள்லாம் எத்தனை எத்தனையோ நாளா தபஸ் பண்றா தபஸ் பண்றா கூட அவளால அந்த பெருமாளை சேவிக்க முடியல, அந்த பகவத் சேவைன்றது கிடைக்கல. ஒண்ணுமே இல்லாத சாதாரண மனுஷன் எல்லா துரியோதனம் கண்ணுக்கும் புலப்படுறவராக பெருமாள் இருக்கார் அப்படின்னாக்கா, அப்ப அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஏற்றத்தை என்ன என்னன்னு சொல்றது. அத்யனோ ஜென்மசாஃபல்யம் வித்யாயா தபசோ த்ருஷோஹோம் த்வயா சங்கம்ய சத்கத்யா யதேதத் ஸ்ரேயசாம் பரம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணிய காலத்துல த்வயா சங்கத்யா உன்னோட சேர்ந்து உம்முடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது இருக்க, ஏதத் ஸ்ரேயசாம் பரம், இது எல்லா ஸ்ரேயஸை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஸ்ரேயஸாக கருதப்படுகிறது என்பதாக சொல்ற. இதுலதான் சொல்லச்சு இந்த பாகவத மகாத்மியம் இத உள்ளபடி இந்த ஒரு திருஷ்டியிலதான் நம்ம பாக்குறோம். இப்ப அலகாபாத்ல நடக்கக்கூடிய அலகாபாத் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, பிரயாகராஜ், இந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கு எல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய பிரயாகராஜ்ல நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் இந்த சன்னிவேசத்துல பார்த்தோம்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த கிரகங்களுடைய சேர்த்தி ஏற்படுறதுனால ஒரு புண்ணியகாலம், இந்த புண்ணியகாலத்துக்கும் தீர்த்தமாடுறோம். இப்ப நாளைக்கு மாக பௌர்ணமி, ரொம்ப விசேஷம், ஆகாமாவைன்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம். அந்த மாதிரி இந்த கிரகங்கள் அதனுடைய சேர்த்தி வர்றதுனால இது விசேஷமா கொண்டாடப்படுறது. இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் புண்ணியகாலம்ன்றது எத்தனை நாளைக்கு கழிச்சுதான் வருதுன்னா, இந்த மாதிரி சமயங்கள்ல எவ்வளவு நான் தீர்த்தமாடிட்டே இருப்பாங்க, நித்தியம் போய் தீர்த்தமன்னா கூட அந்த தீர்த்தம் ஆடுறது மாத்திரம் இல்ல, அந்த பகவத் அந்த தீர்த்த கரையில பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது, வேதாந்த சிரவணம் பண்றது, பகவத் கதா சிரவணத்தை பண்றது, பாகவத உபன்யாசம் கேட்கறது, ராமாயணம் இதெல்லாம் சில பேர் சில வேதாந்த சதஸெல்லாம் கூட ஏற்படுத்துற பண்ற இந்த சமயத்துல பண்ணி ஒரு சந்தோஷிக்கிறார். அந்த மாதிரி மகர்ஷிகள்லாம் சேர்ந்து உண்மை இந்த சமயத்துல சேவிச்சு இது பண்றதற்கு இதை காட்டிலும் பரம புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு இவெல்லாம் கொண்டாடுறலாம். இப்படி மகர்ஷிகள்லாம் கொண்டாடின பிறகு அங்க வசுதேவர் அங்க இருந்துருக்கேனா, வசுதேவர் சொல்ற நமோ வசர்வ தேவேபியா ஹிருதய ஸ்ரோதுமர்ஹத கர்மணா கர்ம நிர்ஹாரோ யதாஸ்யான்ன சதுச்சதாம். மகர்ஷிகள் உங்க எல்லாருக்கும் பிரணாமம். எனக்கு ஒரு நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு அவ கேக்குற, நமோவகா உங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி வசுதேவன் கேக்குறேன். என்ன வேணும் அப்படின்னு கேட்ட அவ கேக்க வசுதேவர் கேக்குறேடா, இவ சொல்லச்சேயே பிராமணால சொல்ற நமோவகா சர்வதேவே ரிஷயா ஸ்ரோது மருகத்த, நீங்கள் தான் எல்லா தேவதைகளும்னு சொல்லி சொல்றது. இதுல ஒரு வேத வாக்கியம் இருக்கு, யாவதி இர்வை தேவதா சா சர்வ வேத விதி பிராமணே வசந்தி. யாவதி இர்வை தேவதா தான், இப்ப வேதத்துல சொல்லியிருக்கிறவாள் தானே தேவதைகள். எத்தனை தேவதைகள் உண்டோ, 33 கோடி தேவதைகளும் சர்வா தேவதாக வேதமிதி பிராமணே வசந்தி, வேதாத்தியனம் பண்ணின பிராமணால் இடத்துல வாசம் பண்றாளாம். வேதமுக்கேன இவாள்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணினதுனால இவாள் இடத்துல வாசம் பண்றாருன்னு சொல்லிருக்கு. நீங்கெல்லாம் அத்தியனம் பண்ணது என்னுடைய தபஸ், அத்தியனத்தினுடைய பலம், தபஸனுடைய பலம், கண் படைத்த பலம், பிறவி பலன் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றதுனால நீங்க எல்லாம் அத்தியனம் பண்ணிருக்கிறதுனால நீங்க எல்லா தேவதா ஸ்வரூபிகளாக நீங்க இருந்திருக்கீங்கோ, உங்களிடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. எந்த மாதிரி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினமானாக்க அந்த பகவத் பக்தி உண்டாவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் போகும். சர்வதேவேபியோ துமர்ஹதான் கர்மணா கர்ம நிர்ஹாரோ யதாஸ்யான்னஸ்ததுச்சதாம். அது எப்படி இருக்கும் அதை நீ எனக்கு சொல்லணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. பக்கத்துல நாரதர் இருக்கா, நாரதர் பார்த்துட்டு சொல்றேன் என்னது வெண்ணையை வச்சுட்டு நெய்யாக்கு அதற மாதிரி இருக்க நீ சொல்ற காரியங்கள்லாம் அப்படின்னு. நாசி சித்திரம் இதம் விப்ரவது தேவோ புபுசயா கிருஷ்ணம் மத்வார்பகம் என்னஹா பிரச்சதி ஸ்ரேயாத்மனஹா. இது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் கண்ணனை அர்பகம் தன் குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்க என்ன பார்த்து நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறீங்க. பிரச்சதி ஸ்ரேய ஆத்மனும், உனக்கு எது நல்லதை கொடுக்கும் ஸ்ரேயத்தை கொடுக்கும்னு என்ன பார்த்து கேக்குறிய. அந்த பகவத் தியானம் உன் பிள்ளைதான் எல்லாமே இருந்திருக்க, அவர் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். தன்னி கருஷோ தன்னி கருஷோ ஹி மத்யானாம் அனாதரண காரணம் காங்கம் ஹித்வா யதான்யாம்பாம் தத்ரத்யோ யாதி சுத்தயே. இது தமிழ்ல சொல்லுவா, பேக்கடம் இருந்து வீரியம் இல்லை என்பதாக சொல்றா. ஒரு ஆத்துல அவ அப்பாவே பெரிய அத்தியனம் பண்ணவரா இருந்து சாஸ்திரம் வாசவரா இருந்தா கூட அவருண்ட கௌரவம் இருக்காது. மீதி எங்கேனா போய் சொல்லுவா அந்த மாதிரி, எங்கேனா யாரானா இவாளே பெரிய இதெல்லாம் நல்லது சொல்றவளா இருந்தா கூட அவண்ட ஒரு பக்கத்திலேயே இருக்கிறதுனால அதுல ஒரு கௌரவம் இருக்காது. இந்த மாதிரி உனக்கு உன் பையனா இருக்கான்றதுனால சன்னிகரிஷோகி மத்தியானாம் அனாதரண காரணம். எவ்வளவுதான் சிறந்தவர்களாக இருந்தாள்னாக்கா இருந்தா கூட அவ ரொம்ப சன்னிகரிஷம் கெட்டவ இருந்துட்டாள்னாக்க அனாதரத்துக்கு காரணமாக போயிடும், அவள ஆதரிக்காத போயிடுவா. காமுகம் ஹித்வா, இங்க பெரிய கங்கா ஜலம் இருந்துருக்கு, அந்த கங்கா தீரத்துல இருந்துருக்கிறவன் கங்காம் ஹித்வா அநாதரத்திய தன்னுடைய சுத்திக்காக அந்யாம்ப பிரதியாதி அங்கிருந்து இன்னொரு போய் வேற ஏதோ ஒரு தீர்த்தத்துல போய் பாலாறுல தீர்த்தா மாறுறேன், செய்யாறுல தீர்த்தா மாறுறேன்னு அங்கிருந்து இங்க வந்து தீர்த்தா மாறினான்னாக்கா அதுவா கணக்கு? அந்த மாதிரிதான் இது இருக்கு. அந்யாம்பகா அந்யாம்பகா தத்ரத்யோ ஜாதி சுத்தயன. என்னுடைய சமய நான் சொல்லுவேன், அவெல்லாம் கங்கா தீரத்துல வாசம் பண்ணினான். வாசம் பண்ணினா கூட அதாவது விருத்திக்காக அவளுக்கு காசில அவருக்கு இந்த விஸ்வவித்யாலயத்துல ஒரு ஸ்தானம் ஏற்பட்டது. ஆகையில அங்க இருந்துட்டு விருத்திக்காக போனா கூட கங்கா தீரத்துல வாசம் பண்றதுன்றதையே புருஷார்த்தமா நினைச்சுட்டு வாசம் பண்ண. அவ கணக்கு எங்க அண்ணா கணக்கு பிஹெச்ல இருந்ததுக்கு சௌகரியார்த்தம் இருக்கிறதா இருந்தா அந்த பிஹெச் உள்ளுக்குள்ளேயே எவ்வளவு குவார்டர்ஸ் பெரிய பெரிய குவார்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பா. ஆனா மாடி மேலையும் கீழையும் இருந்துட்டு எவ்வளவு சிரமப்பட்டு அந்த அங்க பிஹெச்ல இருந்தா அங்கேருந்து போய் கங்கையில போய் நிச்சயம் தீர்த்தம் ஆட முடியாது. இங்க கங்கா தீரத்துல வந்துட்டு கங்கையில தீர்த்தமாடாது இருக்கிறதான்னு. ஆகையால அதுக்காக கங்கா தீரத்துல போய் அங்கே இருந்ததா. இப்ப அண்ணா ஒரு சமாச்சாரம் சொன்ன, நாமெல்லாம் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாட்டிட்டு வெந்நீர்ல தீர்த்தா மாட்டுறோம், வெந்நீர்ல தீர்த்தா மாட்டிட்டு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறோம், கங்கா ஸ்நானம் ஆச்சா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்டுக்கிறோம். அங்க போன புதுசுல இவர் என்ன பண்ணாரா, கங்கா கங்கையில அந்த வெந்நீர்லயே அந்த ஒரு தீபாவளி இன்னைக்கு வெந்நீர்ல தீர்த்தா மாட்டிட்டு எல்லாரையும் பார்த்து விசாரிச்சு எல்லாம் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சொல்லும், கங்கா ஸ்நானம் ஆச்சா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னா, ஹரி உங்களுக்கு இன்னைக்கு கங்கா ஸ்நானமே ஆகலையே அப்படின்னா, கங்கை கரையிலேயே பார்க்கவே இல்லையே உங்களை கங்கா ஸ்நானமே ஆகலையே அப்படின்னு, அதான் தீபாவளி ஆச்சு அதுல தீர்த்தமானாலே கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சு அப்படின்னா சித்தாளா மொத்த பேரும். இது கங்கை கரையில இருந்துட்டு கங்கா ஸ்நானத்துக்கு வேற இன்னொரு வித்த போய் கங்கா ஸ்நானத்துக்கு சமானமான புண்ணிய பலன்னு பாக்குறதா? என்னை தேய்ச்சின்னு கங்கத்துல கங்கையில வந்து தீர்த்தமாட வேண்டியதுதானே, இதுதானே இந்த ஊர்ல வழக்கம், இப்படிதானே பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு தேசாக்காரம் போடுறதுக்கு இதை எடுத்து பண்ணணும் போடுறதுன்னு அப்புறம் தெரிஞ்சுட்டேன். அந்த கங்கைக்கரையில இருந்துட்டு அந்நிய அம்பதா சுத்தி இன்னொரு ஜலத்தினால தலைக்கு சுத்தி ஏற்படுச்சே அதை கங்கைன்னு சொல்லிட்டு தானே தீட்டா மாட்டிக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கு வசுதேவர் கேக்குறது. உன் பக்கத்திலயே இருக்கிற கண்ணனை விட்டுட்டு கண்ணனிடத்துல பக்தி வரத்துக்கு பெருமாளிடத்துல பக்தி வரத்துக்கு இந்த பக்தி யோகத்துக்கெல்லாம் தடங்களா இருக்கிற பாபங்களை போக்கடிப்பதற்கு என்ன வழின்னு என்ன பார்த்து கேட்கிறியே என்று நாரதர் சொல்றேன். நம்மளுடைய பாபங்கள் எந்த பாப்பம் தான் போகாது போகும்? ஆகையால எல்லா பாப்பங்களும் போயிடும். ஆகையால தம் கிளேச கர்ம பரிபாக குணப்பிரவாகி அவ்யாத அனுபவம் ஈஸ்வரம் அத்விதீயம் பிராணாநதிமே ஸ்வவிபவைஹி உபகூட மஜ்ஞா மன்னேத சூரியமிவ மேகிமோபராகையில். ஒரு சூரியனுக்கு மேகத்தினாலேயோ பனியினாலேயோ உபராகத்தினாலேயோ இதெல்லாம் நம்மளுடைய பாப்பம் பாப்பஸ் மாதிரி இது போகணும் அப்படின்னாக்க சூரியன் வந்துட்டுன்னா பிரகாசிச்சுன்னா எல்லாம் போயிடும். பகவத் தியானம் பண்ணிட்டு போனாக்க இதுக்கு பனி மாதிரியாக சூரியன் வந்தா பனி விலகிற மாதிரி பகவத் தியானத்தினால நம்மளுடைய பாப்பம்லாம் போயிடும். இது எல்லா விதமான சிரேயசம் நமக்கு கிடைக்கும் என்பதாக இந்த மகர்ஷிகள்லாம் சொல்லி சொல்ற. இப்படி பகவத் தியானத்தினால நமக்கு பிறக்கத்தே மூணு ரிணங்களோட பிறக்கிற மூலியம் அந்த தேவரிடம் ரிஷிகணம் அதாவது மனுஷரிடம் தேவரிடம் பித்ருதனம்ன்றது அந்த ரவணங்கள்லாம் போயிடும். யஜ்ஞ அத்தியன புத்திரைகி தான் அனிஸ்தீரிய தரன் பதயத்து. யாகம் பண்றதுனால தேவனுடைய தேவருடைய கடன் எல்லாம் போறது, அதே மாதிரி அத்தியனம் பண்றதுனால ரிஷிகளுடைய கடன் போகின்றது, தானம் தபஸ் பண்றதுனால அந்த யாக யஜ்ஞாதிகள் அத புத்திரைகி நன்மக்கள் பேருனால பித்திருக்களுடைய கடன் போறது. ஆகையால இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா பகவான் நினைக்காதவாளுக்கு இதெல்லாம் பகவத் தியானம் பண்றவாளுக்கு எல்லா கடன்களும் போயிடும். நாயம் ரணீச்சான இப்படி எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணுவோம் எப்பவுமே கடனாளியாக ஆனதில்ல. வசுதேவ பகவான் நோனும் பக்தியா பரமையா ஹரிம். அப்ப வசுதேவா நீ ஒரு பரபக்தி கொண்டு பெருமாளை தியானம் பண்ணினேர்னாக்க எல்லா விதமான சேவமும் நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லி சொல்ற பிராதரீசகதப்பாகவன் ரிணான் யஹா ஸ்நேகசம்ஹிதா ததும் ஸ்திதன் அகம் மன்னி சூராணாம் அப்பி யோகினாம்னு சொல்லிச்சு. இவங்கிலிருந்து நந்த ஒரு உசந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சின்றோம். இதன் மூலமாக நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சென்று பகவத்பக்தியில ஈடுபடும்படியாக ஒரு சின்ன ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்பட்டிருக்குன்றத இதை புரிஞ்சுட்டு வசுதேவருக்கு இதை உணர்த்துகின்ற ஒரு வியாஜத்துல பகவத்பக்தி ஏற்படுவதற்கு உண்டான வழிகளை எல்லாம் மகர்ஷிகள் உபதேசம் பண்ணினார். அதுதான் நம்ம இன்றைய உபன்யாசத்துல பார்த்தோம். அப்படியால இந்த எம்பெருமானிடத்துல பக்தி ஏற்படணும். அந்த பக்தி ஏற்பட்டதுன்னாக்க அந்த பக்தி ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த பகவத் தியானம் தான். அந்த கண்ணனை நினைச்சுமானாலே தானா பக்தி ஏற்பட்டு போயிடும். ஆகையில அந்த கிருஷ்ண ஸ்மரணம்ன்றது எப்பவும் இருக்கணும். கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு சொல்லி சொல்ற இதுதான் ரொம்ப உத்கிருஷ்டமானதுன்றது. அந்த உத்கிருஷ்டமான கிருஷ்ணானுஸ்மரணம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணம் குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.